यस्य वाग्वृद्धि पर्यन्ता यतिराज सरस्वती तस्मै वेदांत गुरवे भूयो नमो नमो नमः। सुभाषित नीवील 21வது ஸ்லோகம், திருப்த பத்தியில 9வது ஸ்லோகம். பலோத்தரேண ஹரிணா நாகமல்ல விபேதினா ஸ்ருகால சாம்யமாகாங்க்ஷன் சௌர்யாதிக்யம் நவிந்ததி. பலோத்தரேண ஹரிணா நாகமல்ல விபேதினா ஸ்ருகால சாம்யமாகாங்க்ஷன் சௌர்யாதிக்யம் நவிந்ததி. அழகான ஸ்லோகம். போன ஸ்லோகத்துல நாய் நாய் தான், சிங்கம் சிங்கம் தான், நாயும் சிங்கமும் ஒன்னா ஆகவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு 18வது ஸ்லோகத்துல பார்த்தோம். இப்ப அந்த ஸ்லோகத்துக்கும் இந்த ஸ்லோகத்துக்கும் ஒரு சாமியம் இருக்கு. நரி என்னதான் தன்னை சிங்கத்தோட சிநேகிதனா நினைச்சிருந்தால் கூட, சிங்கமும் நரி மேல பரம பிரீத்தியோட இருந்தாலும் கூட, நரி என்னைக்குமே சிங்கமாகாது. சிங்கத்தினுடைய சௌரிய பராக்கிரமங்களை நரி என்னைக்குமே பெற முடியாது அப்படின்னு இங்க சுவாமி தேசிகன் அழகான திருஷ்டாந்தங்களை கொண்டு சாதிக்கிறார். ஒருத்தன் கர்வத்தால ஒசந்த மகான்களோட போட்டி போட்டு அவர்களை போல நாமும் மாறிவிட வேண்டும் அப்படின்னு ஒரு ஆசைப்பட்டான்னா அந்த ஆசை வீணாத்தான் போகும். என்னைக்குமே அவளை போல நாம ஆகவே முடியாது. வெறும் வஸ்திர பூஷணங்கள் மட்டும் வாழ்க்கை கிடையாது, அவளுக்குன்னு சில சௌரிய பராக்கிரமங்கள் தனிச்சிறப்புகள் இருக்கும், அதை நம்மால பெறவே முடியவே முடியாது. இங்க ஏன் சுவாமி நரின்ற சப்தத்தை சிறுகாலகா சாமியம் ஆகாங்கன்னு சொன்னார்னா, பல இடங்கள்ல நீச்சர்களை பார்த்து நரிக்கு உபமானமாக சொல்லப்பட்டிருக்கு. புராணங்கள்ல சிசுபாலன ருக்மிணி தேவி நரிக்கு உபமானமா சொல்றா. இந்த இடத்துல ஒரு அழகான கதையும் சொல்றா. அங்க 18வது ஸ்லோகத்துல சொன்னா போல, நரி சிம்மத்தோடைய ஒரு தோலை போர்த்திண்டு சிங்கமாகவே ஆக ஆசைப்பட்டுதான், அந்த அந்த அளவுக்கு நாம பெரியவாளாகவே மாற ஆசைப்பட்டால், மகான்களுக்கு ஒத்த நாமளும் இருக்க ஆசைப்பட்டால் அது நடக்கவே நடக்காதுன்னு சொல்றார். நிறைய கதைகள் இந்த இடத்துல உத்தமூர் சுவாமி சாதிச்சிருக்கார். இந்த ஸ்லோகத்தை பல இடங்கள்ல சுவாமி அன்வயப்படுத்தி காட்டுறார். பலோத்தரேன ஹரிணா நாகமல்ல விபேதினா. பாகவதத்திலே வருது, பலன் அப்படின்னு சொல்லக்கூடிய பலராமனுக்கு பின்னாடி தோன்றினவனாக பெருமாள் அவதரிச்சான். குவளையாபீட்டம் அப்படின்ற சொல்லக்கூடியதையும் பல மல்லர்களையும் அவ ரெண்டு பேரும் சேர்ந்து கம்சனுடைய அரண்மனையெல்லாம் வீழ்த்திருக்கா. இப்பேற்பட்ட கிருஷ்ணனுக்கு சமமானவனாக தன்னை நினைச்சுண்டு புராணத்துல ஸ்ருகாலன் அப்படின்ற ஒரு பெயரால் அழைக்கப்பட்ட வாசுதேவன், அதாவது பவுண்டரக்க வாசுதேவன் அப்படின்னு ஒருத்தர் இருந்தான். அவனுக்கு ஸ்ருகாலன் பேரு, வாசுதேவன் பேரு. சூரன் அப்படின்ற ஒரு அரசனுக்கு அவன் பேரன். யாரு சூரன்ற அசுரனுக்கு அரசனுக்கு பேரன்? அதாவது பெருமாள் சூரன்ற அசுரனுக்கு பேரனாகவும் அரசனுக்கு பேரனாகவும், வசுதேவருடைய மகனுக்கு வசுதேவருக்கு மகனாக பிறந்தவன ஆனபடினால வாசுதேவன் அப்படின்னு பெருமாளுக்கு பேர். இந்த மாதிரி வசுதேவசிய அபத்னியம் புமான் வாசுதேவஹா அப்படின்னு சொல்றமோ இல்லையோ, வசுதேவனுக்கு மகனாக பிறந்ததுனாலே இவன் வாசுதேவன் அப்படின்னு சொல்றத அந்த வாசுதேவன் ஆகவே மாட்டான். இவர்கிட்ட இருக்கக்கூடிய சௌரிய பராக்கிரமங்களை அவன் ஒருபொழுதும் பெறவே முடியாது. யாரு? அந்த சிறுகாலன்னு சொல்லக்கூடிய பவுண்டரக வாசுதேவன். இது பாகவதத்திலே இந்த கதை வருது. நீ எப்படி வாசுதேவன் ஆகவேன்னு கேட்பாராம். அதுக்கு பவுண்டரக்கனுக்கு பதில் சொல்லவே தெரியல. துவம் கதம் வாசுதேவ இதி பிருஷ்டே நகோப்பியர்த்தகா பவுண்டரக்கேன சுவச்சகா அப்படின்னு. ஆகையினால இந்த கதையினாலையும் பெரியவாள் விஷயத்துல நாம பெரியவாளாக முயற்சி செய்தால் அவளுக்கு இருக்கக்கூடிய சௌரியாதிகளை நாம் பெறவே முடியாதுன்னு சொல்றா. ராமாயணத்திலையும் ராவணன் சீதையின் இடத்துல போய் பிரார்த்திக்கிறான் இல்லையா, ராட்சசிகள் எல்லாமும் சீதைய வற்புறுத்துறா, பர்த்தாரம் பஜ ராவணம் அப்படின்னு, ராவணனை புருஷனாக ஏற்றுக்கொள் அப்படின்லாம் ராட்சசிகள்லாம் துன்புறுத்துறா சீதாதேவிய. இவளும் திருணமந்திர ரத்தக்கிருத்வா பிரத்யுவாச்ச சுச்சி ஸ்மிருதாம் அப்படின்னு இவளும் நல்ல விஷயங்கள்லாம் எடுத்து சொல்றா. ஆனா அவன் கேட்கறா போல இல்ல ராவணன். அதுக்கு சொல்றா, ஸ்ரீகாலா சாமியம் ஆகாங்கன்னு, எம்பெருவான் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்திக்கு ஒத்தாக நினைத்தால் ஆகவே முடியாது. எப்படி? முதல்ல இருந்தே பாருங்க, வசிஷ்டராலே நாமகரணம் சூட்டப்பட்டவன், விஸ்வாமித்திரிடத்திலே பல உபதேசங்களை பெற்றவன், பல அதிபலான்ற மந்திரங்கள் எல்லாத்தையும் பெற்றவன், ஒரு ராத்திரியில ராஜ்யத்தை விட்டுட்டு காட்டுக்கு வந்தவன், காட்டில் வந்தும் பல மகரிஷிகளுக்கு சரணாகதியை கொடுத்தவன், ஜடாயுக்கு சம்ஸ்காரத்தை பண்ணவன், நாகமல்லம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏழு மராமரங்களுடைய கூட்டத்தை அழித்தவன், எப்பொழுதுமே பிராட்டியை விட்டு பிரியாமல் இருக்கக்கூடியவன். அப்படிப்பட்ட ராமனுக்கு சமமாக ராவணன் ஒருபொழுதும் ஆகவே முடியாது. ராமனுக்கு இருக்கிறதோ சௌரியம், வீரியம், பராக்கிரமம். இவன்கிட்ட இருக்கிறதோ சௌரியம். சௌரியம்னா பராக்கிரமம்னு அர்த்தம், சௌரியம்னா திருட்டுத்தனம்னு அர்த்தம். ராவணன்கிட்ட இருக்கிறது திருட்டுத்தனம். அதனால ராமனும் ராவணனும் ஒருபொழுதும் ஒன்னா ஆக முடியாது. இது சுவாமி தேசிகன் பட்சமாகவே ஒரு அர்த்தம் இருக்கு இந்த இடத்துல. எப்படின்னா, வேதாந்த சாஸ்திரத்தின் மூலமாகவும் பாஞ்சராத்திர பிரமாணங்கள் மூலமாகவும் பல, அதாவது பல கவிதார்க்கிக மத யானைகளை ஓட ஓட ஒடுக்கியவர் நம் சுவாமி தேசிகனா இருக்கக்கூடிய கவிதார்க்கிக சிம்மம். பயந்து ஓடித்து மதம் பிடிச்ச யானைகள்லாம், தன்னை கவிதையில கவிதா சாமர்த்தியம் தனக்கு இருக்குன்னு காண்பிச்சின்ற வாழும், தார்க்கிக புலமை தனக்கு மட்டுமே இருக்குன்னு காண்பிச்சின்ற வாழும் கூட சுவாமி தேசிகனுக்கு முன்னாடி கவிதா சாமர்த்தியமும் பொய்யாகி போச்சு, அவளுடைய தார்க்கிக பலமும் ஒன்றும் இல்லாமல் போச்சு. இவருடைய சௌரியத்துக்கு முன்னாடி அவளுடைய கவிதா சாமர்த்தியமும் ஒன்றும் இல்லை, தார்க்கிக பலமும் ஒன்றும் இல்லை. எப்படின்னு பார்த்தால், ஒருத்தரால 1000 ஸ்லோகம் எழுத முடியல. சுவாமி தேசிகன் எம்பெருமானுடைய திருப்பாதுகைகளை பற்றி 1000 ஸ்லோகம் ஒரு ஜாமத்தில் எழுதினார்னு சொல்கிறான். அப்படிப்பட்ட பராக்கிரமம் சுவாமி தேசிகனுடைய விஷயத்தில். தார்க்கிக பலம் போன ஸ்லோகத்திலேயே பார்த்தோம். ஒரு ஒரு பண்டிதரையும் ஓட ஓட விரட்டியவர் சுவாமி தேசிகன். அப்படிப்பட்ட ஒரு பராக்கிரமத்தை உடையவர் சுவாமி தேசிகன் அப்படின்னு சுவாமி தேசிகன் விஷயமாகவும் இந்த ஸ்லோகத்தில் நம்மளால் சொல்ல முடியும். ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் ஒரு ஸ்லோகம், இந்த ஸ்லோகத்தினால ஒரு சாமியம் இருக்குன்னு வேதாந்த தத்துவம். என்னதான் ஜீவாத்மாவுக்கு குணங்கள் எல்லாம் ஆவிர் பவிச்சாலும், அபகரபாத்மா விஜரஹா விமிருத்தியும் விசோகா விஜிகசா அபிபாச சத்தியகாம சத்தியசங்கல்பான்ற குணங்கள்லாம் ஆவிர் பவிச்சாலும், குணாஷ்டக விசிஷ்டனாக அவன் மாறினாலும், கண்டிப்பாக எம்பெருமானுக்கு சமமாக அவன் ஆகவே முடியாது. ஜெகத்காரணத்துவமும் லக்ஷ்மி பதித்துவமும் அவனுக்கு ஒருபொழுதும் வரவே வராதுன்னு சாஸ்திரம். அதனால சிறகாலாக சாமியமாக்கன் இருந்தா கூட எம்பெருமானுக்கு இருக்கக்கூடிய இந்த இரண்டு தன்மைகள், ஜெகத்காரணமாக கர்த்தாவாகவும் லக்ஷ்மி பதித்துவம் உடையவனாகவும் ஆகவே முடியாது ஜீவன் அப்படின்றது எம்பெருமான் சௌரியத்துக்கே இருக்கக்கூடிய ஒரு பெருமை. நிறைய கதை சொல்லியிருக்கார் இந்த இடத்துல உத்தமூர் சுவாமி. மகாபாரதத்தில் புலியும் நரியும் ஒரு கதை இருக்கு. மற்றவாழ் எல்லாரையும் ஹிம்ச பண்ணிட்டு வந்த ஒரு அரசன் நரியாக பிறந்தான். பூர்வ ஜென்ம சுகிருத் விசேஷத்தினால இனி யாரையும் ஹிம்சிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு காட்டில் ஓரமா இருந்தான். அவனுக்கு பசிக்கிறது, எப்படியாவது சாட் ஆகணும். அதனால ஒரு புலியோட சிநேகிதம் வச்சிருந்தான். புலியோட ஒரு சிநேகிதத்தை உருவாக்கினபடினால அந்த புலி அவனுக்கு அந்த நரிக்கு நிறைய மாமிசங்களை கொடுத்தது. அதனால இந்த நரி ஹிம்சையில இறங்காம இருந்தது. புலியும் நாளடைவில் அதுவும் நரிய போலயே இருக்கணும்னு முயற்சி பண்ணி புலியும் யாரையும் ஹிம்சிக்காமல் இருந்தது. முடிவுல ஒண்ணுமே பண்ண முடியாதப்போ புலி மாம்சங்களை சாப்பிட ஆரம்பிச்சது. இதுவும் சாப்பிடல அதுவும் சாப்பிடல, யாராவது ஒருத்தர் வேட்டையாடி ஆகணும் அப்படின்றப்போ இவ வேட்டையாடினா புலி வேட்டையாடித்து நரி வேற வழி இல்லாம நரியும் வேட்டையாடி ஆரம்பிச்சது. லவிபேதினா இந்த ஸ்லோகத்தை அழகா பிரிச்சார். வெட்டி பழக்கக்கூடிய புலியோட ஸ்நேகம் கொண்டபடினால இல்லையா நரிக்கும் ஆகாரம் கிடைச்சது. ஆனால் புலிய போல இதால நரியால சௌரியத்தை பெறவே முடியல, பராக்கிரமத்தை பெறவே முடியலன்னு சொன்ன. நரியும் காசியபனும்னு ஒரு கதை, அதே போல நரியும் குரங்கும்னு ஒரு கதை அனுசாசன பருவத்தில் இருக்கு. இந்த கதை ரொம்ப அழகான கதை. இது ரெண்டு பேர் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர். அதில் ஒருத்தன் நரியா பிறந்தான், ஒருத்தன் குரங்கா பிறந்தான். நரியை பார்த்து குரங்கு கேட்டது, இப்படி சுடுகாட்டில் பணத்தை தின்னுட்டு இருக்கியே, பிணம் தின்றவனா பிறந்திருக்கியே அப்படின்னு. இல்லை, போன ஜென்மத்தில் நான் வந்து பிராமணனுக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கொடுக்காம விட்டேன், அதனால இந்த ஜென்மத்தில் நான் வந்து சுடுகாட்டில் பிணம் தின்ற நரியா பிறந்திருக்கேன், நீ ஏன் குரங்கா பிறந்திருக்கேன்னு நரி கேட்க, அவன் சொன்னா நான் பிராமணனுக்கு பிராமணர்களுடைய சொத்துக்களை அபகரிச்சேன், அதனால நான் குரங்கா பிறந்தேன் அப்படின்னா. இதுல இருந்து என்ன தெரியறது அப்படின்னா, நரியும் குரங்கும் பிராமணர்களுக்கு அனர்த்தம் பண்ணித்து, அதனால ஒன்னு நரியா பிறந்தது இன்னொன்னு குரங்கா பிறந்தது. ஆனால் ரெண்டும் ஸ்நேகத்தோட தான் இருந்தது இந்த ஜென்மத்திலையும். போன பிறவியில செய்த பாபம், அந்த பாப விசேஷத்தினால தன்னை ராஜாவாக நினைச்சுக்க முடியாமலோ இல்ல தன்னை வசந்த மனிதனாக நினைச்சுக்க முடியாமல் இது நொந்து போயிருந்தது இந்த நரியும் குரங்கும். ஆகையினால பெரியவாளோட சமமாக நாம நினைச்சால், கர்வப்பட்டால் எப்படி இருந்தாலும் பெரியவாளுடைய ஒரு சௌரிய பராக்கிரமங்களை நாம பெறவே முடியாது அப்படின்னு சுவாமி ஜெய்சிகன் இந்த ஸ்லோகத்தினால சாதிக்கிறார். தாசன் எஸ்ய வாக்விருத்தி பர்யந்தா யதிராஜ சரஸ்வதி தஸ்மை வேதாந்த குரவே பூயோ நமோ நமோ நமஹ. சுபாஷித நீவியில 22வது ஸ்லோகம், திருப்த பத்தத்தில 10வது ஸ்லோகம். சுதர்ஷன பிருதா கஸ்தித் அஜஹத் கீர்த்திமத்சரஹ மகாசாந்த பதாகர்ஷி ஜலஜந்துர் நிஹ்ருஹ்யதே. சுதர்ஷன பிருதா கஸ்தித் அஜஹத் கீர்த்திமத்சரஹ மகாசாந்த பதாகர்ஷி ஜலஜந்துர் நிகிருஹ்யதே அப்படின்னு இந்த ஸ்லோகம் ரொம்ப அழகான ஸ்லோகம். நிறைய அர்த்தங்கள். பெரியவாள் ரொம்ப சிரமப்பட்டு பல அர்த்தங்கள் சாதிச்சிருக்கா. பட்டப்பா சுவாமி 15 அர்த்தங்கள் இந்த ஸ்லோகத்துக்கு வரும்னு சாதிச்சிருக்கார். கீர்த்தி அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. கீர்த்தி அப்படின்னா சேற்றையும் சொல்லும், கீர்த்தியையும் சொல்லும், புகழையும் சொல்லும், குளத்தில் இருக்கக்கூடிய சேற்றையும் சொல்லும். சேத்துல, அதாவது குளத்தில் இருக்கக்கூடிய சேற்றை விட இஷ்டமில்லாத முதலை, இது ஒரு அர்த்தம். சன்மதத்தில் வித்வானா இருந்து கொண்டு கீர்த்தியோடு இருக்கக்கூடியவரை பார்த்து அசூயப்படுறவன் அப்படின்னு ஒருத்தர் ஒரு அர்த்தம். இப்ப முதல்ல முதலையுடைய அர்த்தத்துல பார்க்கலாம். சேத்தையும் விடுறதுக்கு இஷ்டம் இல்லை, யானையும் விடுறதுக்கு இஷ்டம் இல்லை. மகாசாந்தர் கஜேந்திர ஆழ்வார், அந்த கஜேந்திர ஆழ்வாரையும் விடுறதுக்கு விருப்பம் இல்லை. அதே சமயத்தில் சேரோடு இருக்கக்கூடிய அந்த சந்தோஷத்தையும் விடுறதுக்கு இது விருப்பம் இல்லை. அவருடைய கால கஜேந்திர ஆழ்வாருடைய கால முதல இழுத்துது. அதுபோல சன்மதத்தில் சம்பிரதாயத்தில் நல்ல வித்வான்கள் மகான்கள் எத்தனையோ பேர் இருக்கா, கீர்த்தியோடு இருக்கக்கூடியவாள், அவளுடைய பாண்டித்யத்தினால கஷ்டப்பட்டு அந்த புகழை பெற்றவர்கள், அவர்கள் மேல பொறாமப்பட்டு கொண்டு அவர்களுடைய கீர்த்திய மறைக்க நினைத்தால், அவருடைய புகழுக்கு களங்கம் விளைவிக்க நினைத்தால், அந்த கர்வப்பட்டவன் கண்டிப்பாக காணாமலே போவான் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம். எப்படி கஜேந்திர ஆழ்வான காப்பாற்றுறதுக்காக திருவாழி ஆழ்வாரோடு சேர்ந்து பெருமாள் கிளம்பி வந்தாரோ, அதுபோல சம்பிரதாயத்தில் இருக்கக்கூடிய கீர்த்தி வாய்ந்த மகான்களை காப்பாற்றுறதுக்காக சில கோணாமானலான காரியங்களை பண்ணி அவளை அவமானப்படுத்த நினைத்தால், கர்வப்பட்டு கொண்டு அவளை அவமானப்படுத்த நினைத்தால், எம்பெருமான் எப்படியும் அந்த கர்வப்பட்டவனுக்கு சிக்ஷை கொடுப்பார் அப்படின்றது இந்த ஸ்லோகத்திலிருந்து தெரிகிறது. ஏற்கனவே சொன்ன போல பல அர்த்தங்கள், ஒவ்வொரு அர்த்தங்களா நம்மளால முடிஞ்ச அளவுக்கு பார்க்கலாம். இந்த ஸ்லோகத்தில் சுதர்சன பிரதா கஸ்தித்னு ஒரு வார்த்தை. சுதர்சனன் அப்படின்னா திருவாழி ஆழ்வார்னு பேரு. திருவாழி ஆழ்வாருடைய பெருமையை சொல்லக்கூடியதாக இந்த ஸ்லோகம் சக்கரத்தாழ்வாருடைய பெருமையை சொல்லக்கூடியதாக அமைந்திருக்கிறதா பெரியவாள் வியாக்கியானம் பண்றா. கீர்த்தி அப்படின்னால் சேருன்னு சொன்னேன். சேறு நிறைந்த குளத்தை விடாத இருக்கக்கூடிய ஒரு நீர் ஜந்து, ஜலஜந்து நிகிருஹியத்தேனா, நீர் ஜந்து முதலை. மகாசாந்தர்னு ஒரு ரிஷி, அந்த ரிஷி கஜேந்திர ஆழ்வாராக பிறந்தார். அவருடைய கால இந்த தண்ணியில் இருக்கக்கூடிய முதலை பிடிச்சு இழுத்துது. திருவாழியோடு வந்த எம்பெருமான் அந்த முதலையை சிக்ஷிச்சார். இது ஒரு அர்த்தம். இதே போல எத்தனையோ மகான்கள் ஸ்ரீரங்க திவ்யதேசங்களில் எழுந்தொழி இருந்தார். அவள் மேல அசூய துவேஷம் இதெல்லாம் வைத்துக் கொண்டு ஸ்ரீரங்கம் முதலான சாந்தமா இருக்கக்கூடிய கோவிலுக்கு துவேஷத்தினால ஒரு அழிவை ஏற்படுத்தக்கூடிய நினைத்தவாளுக்கு திருவாழியினுடைய பெருமையை ஸ்தாபிக்கக்கூடிய அளவுக்கு தேசிகருடைய அவதாரம் ஏற்பட்டது. அப்படிப்பட்ட தேசிகன் பண்ண அபிதிஸ்தவம் முதலான ஸ்தோத்திரங்கள் மூலமா பிரார்த்தனைக்கு இணங்கி திருவாழி ஆழ்வார் அவ எல்லாரையுமே துவம்சம் பண்ணார் அப்படின்னு ஒரு அர்த்தம். இக்ஷ்வாக்கு வம்சத்தில் சுதர்சனை அப்படின்னு ஒரு பெண் பிறந்தாள். அந்த சுதர்சனைய அக்னி கல்யாணம் பண்ணிட்டான். அவளுக்கு ஒரு மகன் பிறந்தான், சுதர்சனன் பேர் அவளுக்கு. அவனுக்கு அந்த சுதர்சனன் கிரகஸ்தனாக இருந்தான், ரொம்ப சாந்தத்தோடு இருந்தான். மிருத்யுவே அவனை ஜெயிக்க முடியல, யமனால கூட அவனை ஜெயிக்க முடியல, அந்த அளவுக்கு அவன் சாந்தனாக இருந்தான். யமன் எப்படியாவது இவனை ஒடுக்கியே ஆகணும், இவனை அவமானப்படுத்தணும் அப்படின்னு நினைச்சு அவன் மேல துவேஷம் பொறாமை இதெல்லாம் வச்சுட்டு வந்தான். அந்த சுதர்சனன் இல்லாத சமயத்தில் அவனுடைய ஆத்துக்குள்ள வந்துட்டான் அந்த யமன். அந்த அதித்திய வரவேற்கிறதுக்காக அவன் மனைவி, சுதர்சனனுடைய மனைவி சர்வ உபச்சாரங்களையும் அந்த அதித்திக்கு பண்ணான். அந்த அதித்தி அந்த மனைவியோடு சேர ஆசைப்பட்டான். அந்த மனைவி இதுவும் ஒரு அதிதியுடைய ஆராதனம் அப்படின்றபடினால சேர அவளும் விருப்பம் தெரிவித்தாள். இது ஏன் அப்படி பண்ணாள் அப்படின்னா, சுதர்சனன் அவளிடத்துல சொல்லியிருக்கான், நான் ஆத்துல இல்லைன்னா எப்படியாவது யாரு வந்தாலும் அவள் என்ன கேட்கிறாளோ அதை கொடுன்னு சொல்லியிருக்கான். சரி, யமன் சேர முற்படும் பொழுது சுதர்சனன் ஆத்துக்கு வந்துட்டான். வந்தவுடனே சுதர்சனன் கோச்சிப்பான், கோபப்படுவான், அவனை கோபப்பட வச்சு சில வார்த்தைகளை அவன் வாயிலிருந்து பிடுங்கி அவனை அவமானப்படுத்திடலாம் அப்படின்னு நினைக்கும் பொழுது சுதர்சனன் அதை பார்த்துட்டு அதிதியினுடைய ஆராதனத்துக்காகத்தானே இவன் இந்த காரியத்தை பண்ணால், அதனால எனக்கு இதுல பரம சந்தோஷம் அப்படின்ற மாதிரி அவனும் அதுக்கு இசைந்தான். பரவாயில்ல நீ சேருன்னு சொல்லி யமன் பார்த்தான். இப்படிப்பட்ட தம்பதிய லோகத்துல பார்க்கவும் முடியாது, அதித்தி ஆராதனத்துல இவ்வளவு ஒரு சிரேஷ்டமா அப்படின்னு சொல்லி, ஓ சுதர்சனரே உண்மை என்னால ஜெயிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி சுதர்சனனுக்கு வரங்கள் எல்லாத்தையும் கொடுத்து அவன் அந்த இடத்துல இருந்து கிளம்பி போனான். இந்த ஒரு கதை புராணத்துல வருது. அதே மாதிரி பாகவதத்துல ஒரு கதை இருக்கு. சுதர்சனன் ஒரு கந்தர்வன், அந்த கந்தர்வனுக்கு ஒரு கர்வம், தான் அழகா இருக்கும்ன்ற ஒரு கர்வம். அவன் அந்த கர்வத்தினால ரிஷிகள் எல்லாரையும் பரிகாசம் பண்ணான். அவர்கள் அவனை சபிச்சுட்டா, சபிச்சு பாம்பாக்கிட்டா. அவனை பாம்பாக்கின உடனே அவன் பூலோகத்துக்கு வந்து சரஸ்வதி நதிக்கரையில வசிக்கிறான். அங்க நந்தகோபர், பலராமர், கிருஷ்ணர் முதலானவர்கள் அவ தாகத்தை தணிக்கிறதுக்காக தண்ணியை சாத்துன்னு இருக்கா. அப்போ நந்தகோபுரம் விழுங்கிடுறான் அந்த சுதர்சனன். உடனே கிருஷ்ணன் திருவடியால ஒரு எட்டியை உதைக்கிறான். அந்த எட்டி கிருஷ்ணனுடைய திருவடி ஸ்பரிசம் பட்டபடியினால அந்த பாம்பு உருவானது மாதிரி கந்தர்வ உருவோட அவன் வந்துடுறான். அதனால சுதர்சன பிரிதா கஸ்தித்து அப்படின்றதுக்கு சரஸ்னு இருக்கு இல்லையா, அந்த அஜகத் கீர்த்தி மஸ்தரஹா, அந்த சரஸ் அப்படின்னா சரஸ்வதினு அர்த்தம். சுதர்சனன்ற உருவத்தை முன்னாடி வச்சு கொண்டிருந்தபடினாலே அவனுக்கு சேறு நிறைந்திருக்கக்கூடிய சரஸ்வதி நதியே விடாமல் ஜலஜந்துவாக அங்கேயே இருந்தான். பெருமாளுடைய திருவடி ஸ்பர்சம் பட்டபடியினாலே அவனுடைய பாப உருவானது அழிக்கப்பட்டு கீர்த்தி வாய்ந்த கந்தர்வனுடைய உருவத்தை அவன் அடைந்தான் அப்படின்னு ஒரு பாகவதத்தில் ஒரு கதை இருக்கிறது. கீர்த்தி என்றதுனால சேரு, கீர்த்தி என்றதுனால புகழ்ன்றதுக்கு இது சொல்றான். இது மாதிரி வேதாந்த விஷயங்களும் நிறைய சொல்லப்பட்டிருக்கின்ற ஸ்லோகத்தில் அத்வைத மதத்தை சொல்லக்கூடிய ஒரு பொருள் தத்துவமசி அப்படின்னு ஒரு வார்த்தை. அந்த தத்துவமசி தத்து தொம் அசி அப்படின்னு பதச்சேரும். தத்து அந்த பிரம்மமாக, தொம் நீ, அசி ஆக கடவாய் அப்படின்னு அத்வைத அர்த்தம். இப்படிப்பட்ட அர்த்தத்தை தப்பு அப்படின்ற மாதிரி அர்த்தம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம பெரியவாள் தத்துவமசி வாக்கியார்த்த விசாரம் எல்லா ஆச்சாரியருமே ரொம்ப ஸ்பஷ்டமா பண்ணியிருக்கா. அப்படி இந்த ஒரு அர்த்தத்தை, தத்துவ தரிசனத்தை யார் நன்னா தெரிஞ்சின்றிருக்காளோ அந்த தத்துவ தரிசனம் பெற்றபடினாலே இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய அவித்தை தானாகவே அழிகிறது அப்படின்னு சொல்றா இந்த ஸ்லோகத்தில். அதுவும் ஒரு அர்த்தமாக சொல்றா. இன்னொன்று, ரொம்ப மகான்கள், புகழ்பெற்ற மகான்கள், அந்த மகான்களை அண்டி நாம் எல்லாம் பிழைக்கணும், அவர்களுடைய திருவடியை பற்றி கொண்டு நாம் பிழைக்கணும். அப்படி அவர்களுடைய திருவடியை பற்றி கொண்டால் புத்தியே இல்லாதவனுக்கு கூட ஆச்சாரிய நிஷ்டையினுடைய நல்ல சங்கல்பத்தினால அவனுக்கு நல்ல புத்தி ஏற்பட்டு தன்னுடைய ஆச்சாரியருடைய பெருமையை பறைசாற்றிக் கொண்டிருந்தால் அவன் பகவானாலே ஏற்றுக்கொள்ளப்படுகிறான் அப்படின்னு ஒரு அர்த்தம் இல்லையா. சற்றல்லவோ முன்னம் பெற்றதற்கே அப்படின்னு ஒரு தேசிகனே சாதிக்கிறார். அந்த அளவுக்கு ஆச்சாரியனிடத்தில் சிறந்த பக்தியோடு இருந்தான்னா பெருமாளே அவனை அழைச்சுக்கிறார்னு ஒரு அர்த்தம். சூரியன் விஷயமாகவும் ஒரு அர்த்தம் சொல்லப்படுறது. கீர்த்தி அப்படின்னா பரவறதுன்னு அர்த்தம், சர்வத்திர பிரசாரணமாக இருக்கிறதுன்னு ஒரு அர்த்தம். எல்லா இடத்திலையும் பரவி இருக்கிறத சரம் அப்படின்னா சஞ்சாரம்னு அர்த்தம். எல்லா திக்குகள்லையும் அவன் பரவி இருக்கான், எல்லாருடைய அறியாமையும் அவன் போக்குறான், இருளை நீக்கி நல்ல கண்களுக்கு நல்ல வெளிச்சத்தை கொடுக்கறான் சூரியன். ஆகையினால இருள் போய் நல்ல வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியவன் சூரியன் அப்படின்றபடினால அவனுக்கு அவனுடைய கீர்த்தி சர்வத்திர பரவி இருக்கு அப்படின்னு இந்த ஸ்லோகத்தினால சொல்றான். சுதர்சன பிரிதா வஸ்து கிரகண சமர்த்த சக்ஷு போஷகேன பூஷ்ணா அப்படின்னு வியாக்கியானம் பண்ணியிருக்கார். இந்த ஸ்லோகத்துக்கு வஸ்து கிரகண சமர்த்த சக்ஷு, இந்த வஸ்துவை கிரகிக்கக்கூடிய நல்ல சக்ஷுஷை சூரியன் கொடுக்கிறான் நமக்கெல்லாம், இருள் நீங்கிறதுன்னா. இப்படி பல அர்த்தங்கள், நாம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரே அர்த்தம், பெரியவாளுடைய கீர்த்தியை நாம் தடுக்க நினைத்தால் எம்பெருமானாலே நாம் சிக்ஷிக்கப்படுவோம் அப்படின்றது தான். அதனால எந்த பெரியவாளுடைய பெரியவாள் மேல பொறாமப்பட்டு கொண்டு பெரியவாளுடைய புகழை நாம் தடுக்க நினைக்கவே கூடாதுன்றது இந்த ஸ்லோகம். தாசன் எஸ் வாக்குருதி பர்யந்தா எதிராஜ சரஸ்வதி தஸ்மை வேதாந்த குரவே பூயோ நமோ நமோ நம. சுபாஷித நீவியில 23வது ஸ்லோகம், திருப்த பத்தத்தில 11வது ஸ்லோகம். கதிர்வோம்னா கிம் தத்கருடமபிடங்கேதச்சடக பிபத்தம் பக்ஷாரம் நகலு கலசீ சூணுரலசா கலக்கண்டேநாத கைவமசக கிண்ணரபதி கதம் சித் சாதர்மியம் க்ஷிபதி நஹி வைதர்மிய நியமஹ. கதிர்வோம்னா கிம் தத்கருடமபிடங்கேதசடக பிபத்தம்பாரம் நகலு கலசீ சூனுரலச கலக்கண்டே நாத கைவ மசக கிண்ணரபதி கதம் சித் சாதர்மியம் க்ஷிபதி நகி வைதர்மிய நியமஹா. ரொம்ப அழகான ஸ்லோகம் சுவாமி தேசிகன் ஒவ்வொரு பத்தத்திலும் கடைசி ரெண்டு ஸ்லோகத்தை பெரிய ஸ்லோகமாக சாதிக்கிறத ஒரு வழக்கமாகவே வச்சுருக்கார் இந்த சுபாஷித நிவியில. போன ஸ்லோகத்தினால கஜேந்திர ஆழ்வான காப்பாத்திரத்துக்காக எம்பெருமான் சக்கரபாணியாக எழுந்தொருளியதை பற்றி பேசினார். அந்த சக்கரபாணியாக எம்பெருமான் எழுந்தொருளின சமயத்தில் மகதுபகாரம் பண்ண இன்னொரு ஒரு புருஷன் கருடன், அதனால கருடனை மறக்க முடியுமா அப்படின்றதுக்காக இந்த ஸ்லோகத்தினால கருடாழ்வானுடைய பிரசித்தியை பற்றி சொல்லி அதன் மூலமாக நமக்கு நீதியை போதிக்கிறார் சுவாமி தேசிகன். இந்த ஸ்லோகத்தினால கருடன் பறக்கிறத பத்தி பேசுறார். நான் அடியன் ஏற்கனவே விஜயாபிச்ச ஒரு 4-5 ஸ்லோகத்துக்கு முன்னாடி, கரெக்டா சொல்லணும்னா இந்த பத்தியில 2வது ஸ்லோக சமயத்தில் அடியன் விஜயாபிச்ச விஷயம்தான் இது. உயர உயர பறந்தாலும் ஊர்குருவி கருடன் ஆகவே ஆகாது. இதைத்தான் சாஸ்திரத்தில் சொல்லும்பொழுது சுமேரு சிகரஸ்தோபி காக்கா கருடாயத்தேக்கும் அப்படின்னு கேட்டா. மேருமலையில ஏறி உட்கார்ந்தால் கூட காக்க என்னைக்குமே கருடனா ஆகவே ஆகாது. அதை பத்தி தான் இந்த ஸ்லோகத்தில் சொல்ல போறார் சுவாமி தேசிகன். ஆகாசத்துல பறக்கக்கூடிய சக்தி கொஞ்சம் இருக்கு சில வஸ்து சில ஜந்துக்களுக்கு. அதனால ஏதோ ஒரு ஒற்றுமை, ஏதோ சின்ன ஒரு லேசம் இருக்கு. அதனால கருடனுடைய சக்தி அந்த பறவைகளுக்கெல்லாம் வந்துருமா அப்படின்னா ஒருபொழுதும் வரவே வராது. கருடன் உயர பறக்கிறது மட்டுமா கருடனுடைய சாமர்த்தியம் நினைச்சுட்டு இருக்கோம், இல்லையே. கருடன் வேதமயம் பத்ரங்கர்ண விஷ்ணுயாம தேவா அதை பார்த்தால் கருடனை பத்தி அந்த மந்திரத்துல பிரமாதமாகவே வேதம் வர்ணிக்கிறது. கருட மந்திரத்தை பத்தி கருடனை பத்தி விஷ்ணு பதம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆகாசத்துல பெருமாளுக்கு வாகனமாக எழுந்தொருளியிருந்து மங்களமாக சர்வலோகத்திலையும் சஞ்சரிக்கிறான் கருடன். அவருடைய அவர் வேதமயன், அவருடைய சுரூபமா இருக்கக்கூடிய அந்த வேதம் பெருமாளை நமக்கு சேர்ப்பிக்கிறது. பெருமாள் ராமனா அவதரித்தால் வேதம் ராமாயணமாக அவதரிக்கிறது. பெருமாள் கிருஷ்ணனாக அவதரித்தால் வேதம் பாகவதமாக அவதரிக்கிறது. அதனால வேதாச்சாஸ்திரம் பரம் நாஸ்தின்னு சொன்னா போல வேதத்தையும் பெருமாளையும் பிரிக்கவே முடியாது என்னைக்குமே. இதுல ஒரு அழகான விஷயம், நமக்கு பரமபதத்தை அளிக்கக்கூடிய சங்கல்பத்தை சக்கராத்தாழ்வாரா இருக்கக்கூடிய சுதர்சன ஆழ்வார் பண்றார். அந்த பரமபதத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய பரமபதம் அளிக்கும் சம்ரம்பம்னு சொன்னா, அந்த சம்ரம்பம்னா ஏற்படுத்தி கொடுக்கிறது, அதை ஏற்படுத்தி கொடுக்கறது கருடன் சொல்றார். பக்ஷீஸ்வர சுதர்சனவ் அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்கு ஆகமத்துல. ஏன்னா இந்த ரெண்டு பேர் இருக்கால இந்த ரெண்டு பேரும் இவ்விரண்டும் ஆவார்கள். அதாவது ஒருத்தர் சங்கல்பம் பண்ணுவார், ஒருத்தர் சம்ரம்பம் பண்ணுவார், அப்படி இவ்விரண்டும் ஆவார்கள் அப்படின்னு ஆகமங்கள்ல சூரியோதய காலத்துல சொல்லக்கூடிய விஷயத்துல சாதிக்கப்பட்டதுன்னு உதாரணம் எடுத்திருக்கா பெரியவா. இதுல இருந்து என்ன தெரியறது அப்படின்னால், சின்ன சின்ன திருஷ்டாந்தங்கள்லாம் சுவாமி தேசிகன் இங்க காட்டுறார். கஸ்மரம்னு ஒரு வயிற்று வலி, அந்த உதர ரோகம் அஜீரணத்தினால ஏற்படக்கூடிய ஒரு வியாதி. அந்த வியாதி இருந்தால் உப்பு தண்ணியை குடித்தால் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அஜீரணம் நீங்கும். இவன் ஏதோ ஒரு டம்ளரில் அரை டம்ளர் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக உப்பு தண்ணியை சாட்டான்றதுக்காக அவன் அகஸ்தியராயிட முடியுமான்னா, சமுத்திரத்தையே பானம் பண்ண அகஸ்தியர் ஆயிட முடியுமான்னா? அகஸ்தியருடைய தத்துவ ஞானம் எல்லாருக்கும் வருமா? இன்னொரு அழகான திருஷ்டாந்தம் சொல்றார், கொசு நம்ம காதுகிட்ட வந்து ரீங்காரம் பாடுறது. இப்ப அந்த கொசு ரீங்காரம் பாடுறத அது ஸ்வரத்தோட ரீங்காரம் பாடுறது, அது ஏதோ ரீங்காரம் பாடுறதுன்றதுக்காக அது கிண்ணறர்கள் ஆயிட முடியுமா இல்ல கந்தர்வர்கள் ஆயிட முடியுமா? சங்கீதத்துல பேர் போனவர்கள் கிண்ணறர்களும் கருடர்களும். இல்ல திருப்பள்ளி வீச்சிலேயே ஆழ்வாரே சாதிக்கிறார் இது, கிண்ணறர் கருடர்கள். அப்படி சங்கீதத்துல பேர் போனவரவர் அவள்லாம் ஆஹா ஊஹு சைவமாத்யா அப்படின்னு அமரகோஷ கர்த்தா சொன்னான். அவளுக்கு என்ன ஒரு லட்சணம் சொன்னான்னா, ஆஹா ஊஹுன்னு அவள்லாம் அழகாக பாட்டு பாடுவான்னு அர்த்தம். அப்ப அவ கந்தர்வர்கள் உறக்க, ரெண்டு பேருக்கு என்ன வித்தியாசம்னா, கந்தர்வாள் உறக்க பாடுவா, கிண்ணறர்கள் முணு முணு முணுன்னு பாடுவா. காளிதாசனே சொல்றான், கிஞ்சித் குணத் கிண்ணறம்னு சொல்றான், கொஞ்சமா பாடுவா, கொஞ்சம் ஸ்வரத்துல பாடுவா கிண்ணறர்கள். அப்போ இவெல்லாம் வந்து கொசு வந்து கிண்ணறர்களாகவும் கருடர்களாக கந்தர்வர்களாகவும் ஆயிட முடியுமான்னா? ஒரு பொழுது ஆகவே முடியாது. உலகத்துல எத்தனையோ வித்தியாசம் இருக்கக்கூடிய பொருள்களுக்கும் ஏதாவது ஒரு வித்தியாச விதத்துல உலகத்துல இருக்க எல்லா பொருளுக்கும் ஒரு ஒத்துமை இருக்கும். இப்போ பெருமாள் திருமார்புல சாத்தக்கூடிய சந்தனம் இருக்கு, ஒரு காட்டுப்பூ துர்வாசனை அடிக்கக்கூடிய ஒரு காட்டுப்பூ இருக்கு, ரெண்டுத்துக்கும் ஒரு அம்சத்துல ஒத்துமை இருக்கு. ரெண்டுமே பூமியில தான் விளையிறது, ரெண்டுத்துக்குமே பூமியில் இருக்கக்கூடிய தன்மை பிரகாரம் பார்த்தால் ஒரு ஒற்றுமை இருக்கு. அதனால பெருமாள் திருமார்புல சாத்தக்கூடிய சந்தனமும் இந்த லோகத்தில் சாதாரணமாக கிடைக்கக்கூடிய ஒரு காட்டுப்பூவும் ஒன்னா ஆயிடுமா? இல்லையா, கிட்ட போனாலே நாத்தம் அடிக்கக்கூடிய ஒரு பூவும் ஒன்னா ஆயிட முடியுமா? ஏதோ ஒரு அம்சத்தில் ஒற்றுமை இருக்குன்றதுக்காக உயர்ந்ததும் தாழ்ந்ததும் என்னைக்கும் ஒன்னாகவே ஆக முடியாது. இன்னும் வேதாந்த கருத்துக்களோட கூட இதை பார்க்கலாம் நம்ம. சத்துவம் அப்படின்னு ஒண்ணு, அந்த சத்துவம் வந்து மூன்று தத்துவங்களுக்கும் பொது, சித்து அச்சித்து ஈஸ்வரன், ஜீவன் அச்சேதனம் பெருமாள், மூணுத்துக்கும் இந்த சத்துவம் இருக்கும் தன்மை அப்படின்றது பொது. அதனால அச்சித்து பிரம்மத்துக்கு சமமாயிட முடியுமாண்ணா? அச்சித்தம் லோகத்துல இருக்கும் தன்மையை பெற்றது, பிரம்மமும் இருக்கும் தன்மையை பெற்றது, அதனால ரெண்டுத்துக்கும் சாமியா இருக்கிறபடினால இது ரெண்டும் பொது அப்படின்னு சொல்ல முடியுமாண்ணா? ஒரு பொழுதும் சொல்ல முடியாது. அதுபோலதான் ஜீவனும் பிரம்மமும் ஆக மாட்டான். இதுதான் பாஷ்யக்காரர் சூத்திரக்காரர் மூலமா விளக்கிறார். இது இத்தர வியபதேசாதிகரணம்ன்ற அதிகரணத்துல சிபாஷ்யத்துல எப்படி அச்சித்து பிரம்மம் ஒன்னாகாதோ அதே மாதிரி ஜீவனும் பிரம்மமும் ஒன்னா ஆக மாட்டான். இன்னும் ஒரு அழகான திருஷ்டாந்தம் சொல்ல முடியும் நம்மளால எல்லாரும் புரிஞ்சுக்கிற வண்ணம். லோகத்துல எத்தனையோ தரிசனம் இருக்கு, அந்த தரிசனம் எல்லாம் எம்பெருமானார் தரிசனத்துக்கு ஈடாயிட முடியுமா? எம்பெருமானார் தரிசனம் என்றே இதற்கு நம்பெருமாள் பேரிட்டு நாட்டி வைத்தான்னு ஒருத்தர் சொன்னாரே, அதுவும் எதுவும் ஒன்னாயிட முடியுமாண்ணா? அதனால லோகத்தில் எத்தனையோ தரிசனங்கள் இருக்கலாம், அந்த தரிசனங்கள்லாம் எம்பெருமானார் தரிசனத்துக்கு ஈடு ஆகவே ஆகாது. அதனால நாம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த ஸ்லோகத்திலேருந்து ஏதோ ஒரு சில விஷயத்துல ஒத்துமை இருக்குன்றதுனால நாம பெரியவாளுக்கு சமமா ஆயிடவே முடியாது. இன்னும் ஒரு விஷயம் சொல்றேன் பாருங்க, ஸ்லோகத்தில் சொன்ன திருஷ்டாந்தம் சட்டக்கஹான் இருக்கு. சட்டக்கஹான்னா ஒரு குருவி, சின்ன குருவி, இந்த ரிங்கிங் பேர்ட்ன்ற அந்த மாதிரி ஒரு சின்ன குருவி, அது அது அற்ப ஜீவன். இது மோட்சத்துக்கு போறது, பரம வியோமத்துக்கு போறது, பரமபாதத்தில் போய் நடமாடுறது, அப்படியே அது எம்பெருமானுக்கு எதிரில் நடமாடினால் கூட அது வந்து கருடன் ஆயிட முடியுமான்னா? கண்டிப்பாக கருடன் ஆகவே முடியாது. நித்தியசூரிக்கு எந்த அளவுக்கு ஏற்றம் இருக்குன்றது சாஸ்திரங்கள் மூலமாக நம்மளால் தெரிஞ்சிக்க முடியும். கலசி சூணுகுன்னார் சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தில். பாலையே சாப்பிட்டுன்னு இருக்கவன் அஞ்சு அஜீரணம் ஏற்பட்டா உப்பை சாப்பிட்றான். உப்புக்கு ஒரு மதிப்பு இருக்கு, பாலுக்கு ஒரு மதிப்பு இருக்கு. ஒரு பொழுதும் பாலுக்கு இருக்கக்கூடிய மதிப்பை உப்பு அடையவே அடையாது. எல்லாம் வேணும்னா வெறுமா விவாதம் பண்ணலாம், சட்டரசேசு லவணம் பிரதானம்னு, உப்பு இல்லா பண்டம் குப்பை இல்லைன்னு உப்புக்கு தான் பிராதானியம் அதிகம். ஆனால் உப்பை ஓரளவுக்கு தான் சாப்பிட முடியும், பால் நன்னா சாப்பிடலாம். அதனால பாலுக்கு இருக்கக்கூடிய கௌரவம் உப்பு கிடையவே கிடையாது. இந்த ஸ்லோகத்தில நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயத்தை அடியன் விஞ்ஞாபிச்சுட்டேன். மறுபடியும் ஒரு வாட்டி சொல்றேன், பெரியவாள் பெரிய மகான்கள், அந்த மகான்களுக்கும் நமக்கும் ஏதோ ஒரு சாமியத்தினால ஒரு ஒற்றுமை இருக்கு. அந்த ஒற்றுமை இருக்குன்ற காரணத்தினால நாம அவாளா ஒருபொழுதும் ஆயிடவே முடியாது. கர்வப்பட்டு கொண்டு அவளும் நானும் ஒன்னுன்னு சொன்னால் அது அனர்த்தத்தை தான் விளைவிக்குமே தவிர வேற எதையுமே விளைவிக்காது அப்படின்றத சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்து மூலமா சாதிக்கிறார். தாசன் எஸ்ய வாக்விருத்தி பர்யந்தா இதராஜ சரஸ்வதி தஸ்மை வேதாந்த குரவே பூயோ நமோ நமோ நமஹ. சுபாஷித நீவியில 24வது ஸ்லோகம், திருப்த பத்தியில 12வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தோட இந்த திருப்த பத்தியானது முடிஞ்சு போடுது. நிமீலயது லோச்சனே நஹி தீரஸ்கிருதோ பாஸ்கர ஸ்ரவஸ்தகயது ஸ்திரம் பரபிருதஹ கிமுத்வாங்க்ஷதி ஸ்வயம் ப்ரமது பாலிஷோ நகலு பம்ப்ரமீதி க்ஷிதிஹி கதர்தயது முஷ்டிபிஹி கதய கிண்ணபக்ஷுப்யதே. நிமீலயது லோச்சனே நஹி திரஸ்கிருதோ பாஸ்கரஹ ஸ்ரவஸ்தகயது ஸ்திரம் பரபிருத கிமுத்வாங்க்ஷதி ஸ்வயம் ப்ரமது பாலிஷோ நகலு பப்ரமீதி க்ஷிதிஹி பம்ப்ரமீதி க்ஷிதிஹி கதர்தயது முஷ்டிபிஹி கதய கிண்ணபக்ஷுப்யதே. பதங்கள்லாம் பாருங்க, சுவாமி தேசிகனுக்கு ஈடான பதங்கள் வேற யாராலையும் போடவே முடியாது. அந்த அளவுக்கு கிமுத்வாங்க்ஷதி, கிமு இவ ஆச்சாரத்தின்றத கிமுத்வாங்க்ஷதின்னு எழுதுறார் சுவாமி தேசிகன். அந்த அளவுக்கு ஒரு பத பிரயோகங்கள் அது. சுவாமி தேசிகனால வெங்கடேஷ அவதாரோயம்னு இருக்கிறதுனால சுவாமி தேசிகனால மட்டும்தான் இந்த மாதிரியான பத பிரயோகங்கள்லாம் பண்ண முடியும் அப்படின்றது தெரியறது. இந்த வியாக்கரண சாஸ்திரம் வாசித்தவாள் ரொம்ப ரசிப்பா இந்த பத பிரயோகங்களை. இந்த ஸ்லோகத்தினால சுவாமி இந்த கர்வ பத்திய பூர்த்தி பண்ணிக்கிறார். எப்பேற்பட்ட கர்வம் மனுஷன் அடையறான்றத இந்த ஸ்லோகத்துல நிறைய திருஷ்டாந்தங்களோட சொல்றார். ஒருத்தன் சூரிய ஒளியை பார்க்கறான், சூரிய ஒளியை பார்த்து அது பிரகாசிக்கிறது, பயங்கரமா இந்த உலகத்தை எல்லாத்தையும் பிரகாசப்படுத்துறது. அந்த பிரகாசத்தை பார்த்த உடனே அசூயை கொண்டு பொறாமை கொண்டு தன் கண்ணை மூடின்றான். தன் கண்ணை மூடிண்டா சூரியனுடைய பிரகாசம் என்ன குறைஞ்சா போயிட்டு போறது. பூனை கண்ணை மூடிட்டுதுன்னா பூலோகம் இருண்டு போச்சான்னு ஒரு பழமொழி சொல்லுவா. அந்த மாதிரி சூரியனுடைய பிரகாசத்தை பொறுக்க முடியாமல், அதாவது பொறாமை கொண்டு இவன் கண்ணை மூடிக்கொண்டால், இவன் கண்ணை மூடிண்டான்றதுனால சூரியனுடைய பிரகாசத்துக்கு ஒரு குறவு ஏற்பட்டு போறது இல்லை. நிமீலயத்து லோச்சனே. சரி, அடுத்தது குயில் அழகா பாட்டு பாடுறது, அதாவது குரல், அதனுடைய குரல் அவ்வளவு இனிமையா இருக்கு. குயிலுடைய குரல் காக்கைக்கு பிடிக்கல, அதனால என்ன பண்ணிட்டு காகம் குயிலுடைய குரல் கேளாதபடி காதை மூடின்றுத்து. காதை மூடின்றதுனால குயிலுக்கு என்ன குறவு வந்துருத்து? ஒன்னு வேணா சொல்லலாம், இந்த குயில் என்ன பண்ணா முட்டை பொறிக்க தெரியாது, அதனால குயிலுடைய முட்டையை கொண்டு போய் காகையினுடைய கூட்டுல வச்சிடும். காக்கா அடை காத்து நல்லா பாக்கிறதுக்கு குஞ்சு ரெண்டும் காக்காவும் குயிலும் ஒன்னே இருக்கும். குயில் வளர்ந்த உடனே அது அழகா கூவித்தனா காக்கா கோவம் வந்து அதை துரத்தி விட்டுரும். ஒன்னு பிரயோஜனம் உண்டு, காக்கா வந்து கண்ணை மூடி காதை மூடிந்தால் குயில் இன்னும் கொஞ்ச நாளைக்கு அந்தனுடைய கூட்டுல சுகமா வாழும். அதனால குயிலுடைய குட்டி போஷிக்கப்படலாம். இது ஒன்னு வேணா பிரயோஜனம் இருக்க தவிர குயிலுக்கு காக்கா காதை மூடிக்கிறதுனால ஒரு குறவும் ஏற்படவே ஏற்படாது. இந்த முட்டாள் பசங்கள்லாம் இருக்கா, அவள்லாம் பூமி சுத்துறதா அப்படின்னு பார்த்துட்டு தன்னைத்தானே ஒரு வாட்டி சுத்திப்பா. அப்படி சுத்திட்டு இதோ பூமி சுத்துறதே அப்படின்வா. அப்போ இவா சுத்தனால் பூமி சுத்துறதுன்னு அர்த்தமா? கிடையவே கிடையாது. இவாளுடைய இசைவுக்கெல்லாம் இணங்கி பூமின்றது ஒரு நாள் சுத்தவே சுத்தாது. ஒருத்தன் கைய மடக்கி வச்சுட்டு வானத்தை பார்த்து ஓங்கி ஒரு குத்து குத்துறான், இதனால வானத்துக்கு ஏதாவது குறவு ஏற்பட போறதா? முட்டியை மடக்கிண்டு ஒரு குறவும் ஏற்படவே ஏற்படாது. ஒரு லோகத்துல பழமொழி சொல்லுவாளே, மலையை பார்த்து நாய் குலைச்சா மலைக்கு என்ன வந்துட போறது? இதே நம்ம கார்ல போறோம், இந்த கார்ல போயிட்டு இருக்க சமயங்கள்லாம் பார்த்தால் ஃபுல் டோர் க்ளோஸ்டு ஏசி கார்னு வச்சுக்கோங்களேன், அந்த கார்ல போயிட்டு இருக்கோம், நாய் பார்த்தா பின்னாடியே துரத்தின்ட்டு வரும், ஒரு ரெண்டு செகண்ட் மூணு செகண்டு கத்தின்ண்டே வரும். இதனால கார்ல போற நமக்கு என்ன குறவு இருக்க போறதுண்ணா? நாய்க்கு தான் வாய் வலிக்க போறது. இதெல்லாம் சாமானிய மக்கள். ஆனால் இதையே ஸ்லோகத்துல பின்னாடி ரெண்டு பாதங்கள்ல பார்த்தால் நஹி கிம் இந்த சொற்கள்லாம் நீக்கிட்டு பார்த்தால் இதெல்லாமே நடக்கும். எப்போ பெருமாள் கண்ணை மூடிந்தான்னு வச்சுங்கோ, சூரியனுடைய பிரகாசத்தை பார்த்து சாதாரணமாகவே பெருமாள் கண்ணை மூடிந்தான்னா சூரியன் பிரகாசிக்கவே பிரகாசிக்காது. ஏன் அப்படின்னா பெருமாளுடைய திருக்கண்கள் தான் சூரியன். திங்களும் ஆதித்யனும் இருந்தார் போல் நான் நாச்சியார். அப்படி பெருமாளுடைய இரண்டு கண்கள் இருக்கே, அது ஒரு கண் சூரியன் ஒரு கண் சந்திரன். ஆகையினால பெருமாளுக்கு இதெல்லாம் நடக்கும். பெருமாள் உபதேசம் பண்ணலாம், பெருமாள் உபதேசம் பண்ணால் பீமசேனாதிகளுக்கெல்லாம் நல்லதே நடக்கிறது. ஆனால் பெருமாள் உபதேசம் பண்றான். பெருமாள் கோகுலத்தில் இருக்கும்பொழுது சுத்தனான்னா அவன் சுத்த லோகமே சுத்தறது. இது பெருமாளுடைய பராக்கிரமம். பெருமாள் முஷ்டியை மடக்கிண்டு இந்திர பூஜையே நிறுத்தினான், நிறுத்தி தேவர்கள் எல்லாருக்கும் பயமுறுத்தினான். அந்த அளவுக்கு பெருமாளுக்கு சக்தி உண்டு. இப்போ எதெல்லாம் நம்மிடத்திலே முடியாதோ அதையெல்லாம் பெருமாளிடத்திலே நடத்தி காட்ட முடியும், பெருமாளால முடியாதான். ஆகையினால இந்த ஸ்லோகத்தினால நம்ம ஒன்னே ஒண்ணுதான் தெரிஞ்சுக்கணும், இந்த நிவிலேயத்து லோச்சனேன்னு, அதாவது பாலிஷகா ஒண்ணுமே அறியாதல் துணிச்சக்காரன் இருக்கான லோச்சனை, அவன் ரெண்டு கண்ணையும் மூடிந்தால் கூட பாஸ்கரன் அந்த சூரியனுக்கு ஒரு குறவுமே இல்லை. இப்போ இதெல்லாம் சாதாரணமாக முடியாது அப்படின்னால் பெருமாளிடத்திலே முடியும் அர்த்தம். இது வேதாந்த பொருளாகவும் சொல்லலாம், அழகா இருக்கும் ஸ்லோகம் வேதாந்த பொருளா பார்த்தால். நம்முடைய சித்தாந்தத்துல சில பேருக்கு சிரத்தை இருக்கும், சில பேருக்கு சிரத்தை இருக்காது. எம்பெருமானாருடைய சித்தாந்தத்துல சில பேருக்கு சிரத்தை இருக்கு. அப்போ ஸ்ரத்த இல்லாதவா இருக்கால, அவெல்லாம் சிபாஷெல்லாம் எதுக்குப்பா வந்தது? மற்ற மதங்கள்ல சொல்லியிருக்கக்கூடிய தூஷணங்களை போக்குறதுக்காக வந்தது. இது பாஷ்யகாரர் தன்னுடைய பாண்டித்யத்தை தான் காண்பிச்சுட்டார். இதனால லோகத்துக்கு என்னவா பிரயோஜனம் இருக்கு? அதனால நமக்கு என்ன இருக்கு? நமக்கு ஒன்றும் இல்லை இந்த சிபாஷத்தெல்லாம் வாசிச்சு அப்படின்னால். மற்றவாளுடைய மதங்களை தூஷிக்க தெரியாம பாஷகாரர் திருவுள்ளப்படி அவர் சாதிச்ச விஷயத்தை கேட்காம இவ கண்ணை மூடிந்தாலோ காதை மூடிந்தாலோ இதனால நமக்கு என்ன பிரயோஜனம் இருக்கு? ஆஸ்திகாலுக்கு என்ன பிரயோஜனம் இருக்கு? இதனால ஒண்ணுமே ஒரு குறவும் ஏற்பட போறது இல்லையா இல்லையா? சரி, இதனால இவாளை கண்டித்ததாக ஆகுமா? ஒருபொழுது ஆகாது. அதனால ஒருபொழுது அந்த மாதிரி ஆகவே ஆகாது. ஆகையினால சுதப்பிரகாசிக்கல பார்த்தால் பல இடங்கள்ல பரே பரேன்னு போட்டிருப்பார். பரே பரே அப்படின்னா சங்கர மதத்தினுடைய திருஷ்டாந்த சித்தாந்தத்தை சாதிக்கிறதுக்காக அப்படி போட்டிருப்பார் சுதப்பிரகாசிக்காச்சார். இப்ப இதெல்லாம் நம்ம காதையை அடைச்சிட்டு அதெல்லாம் நான் கேட்க இஷ்டப்படல அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் சங்கராச்சார கண்டிச்சதா ஆகிடுமா நாமளே, இல்ல பாஸ்கராச்சார கண்டிச்சதா ஆகிடுமா, இல்ல இந்த சில பிரமாணங்கள்லாம் நாம காண்பிச்சால் அப்படி சுதப்பிரகாசிகாச்சாருக்கு மேல நாம பிரமாணம் காண்பிச்சதா ஆயிடுமா? அதனால ஒண்ணுமே இல்லை, பிரபத்தின்னு ஒண்ணு. அந்த பிரபத்தியை அவசியம் அனுஷ்டிச்சே ஆகணும் சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். பிரபத்தியே வாண்டான்னு சொன்னதுனால இப்ப சுவாமி தேசிகனுடைய சித்தாந்தத்துக்கு ஏதாவது குறவு ஏற்பட்டுருமா? ஒருபொழுது ஏற்படவே ஏற்படாது. ஆகையினால ஒரு விஷயம் ஸ்பஷ்டமா தெரிகிறது இதுல இருந்து, நாம் எதையெல்லாம் வேண்டாம் என்று ஒதுக்கி தள்ளுகிறோமோ அதையெல்லாம் அதனாலெல்லாம் நாம வேண்டாம்னு தள்ளிட்டதுனால பெரியவாளுக்கு இதனால ஒரு குறவும் வந்துடவே போறதில்லை. அவள் அவளுடைய சித்தாந்தத்தை எப்படியும் கண்டிப்பாக வழிநடத்தி கொண்டு செல்வார்கள். இதுல நாம வேண்டாம்னு சொன்னோம்னா நமக்குத்தான் நஷ்டமா தவிர பெரியவாளுக்கு எந்த நஷ்டமும் கிடையாது. நாம கோவிலுக்கு போறது இல்லைன்றதுனால கோவிலில் நடக்கக்கூடிய ஆறு கால பூஜைகளை நின்னா போயிட போறது, ஒரு பொழுதும் நிக்காது. பெருமாளுக்கு நடக்க வேண்டிய கைங்கரியங்கள், பெரியவாளுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதைகள் இதெல்லாம் எப்படியும் நடந்துதான் தீருமோ தவிர நாம ஒத்தருக்காக எதுவுமே நிக்காது. இத கர்வப்படுறவன் கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சுவாமி தேசிகன் இந்த கடைசி ஸ்லோகத்தின் மூலமாக சாதிக்கிறார் தாசன். வாக்குவருத்தி பர்யந்தா யதிராஜ சரஸ்வதி தஸ்மை வேதாந்த குரவே பூயோ நமோ நமோ நமஹ. சுபாஷித நீவியில 25வது ஸ்லோகம். இன்னிலிருந்து மூன்றாவது பத்ததி ஆரம்பமாகிறது. மூன்றாவது பத்ததிக்கு பேரு கல பத்ததி. கல அப்படின்னா கலஹ அப்படின்னா துஷ்டன் அர்த்தம். அந்த துஷ்டர்களை பத்தி சொல்லக்கூடிய பத்ததி. திருப்தனுக்கும் துஷ்டனுக்கும் வித்தியாசம் இருக்கு. திருப்தன் போன பத்ததியில பார்த்தவன் திருப்தன், அதாவது தன்னுடைய பெருமையை வெளிப்படுத்துறதுக்காக மற்றவரிடத்திலே துவேஷம் கொண்டு கர்வப்படுறது திருப்தன். இந்த பத்ததியில சொல்ல போறவன் துஷ்டன். ஸ்வதஹாவே அவனுக்கு ஞானமே கிடையாது, தனக்கு ஞானம் கிடையாதுன்றதுனால தன்னால ஒண்ணுமே சாதிக்க முடியாது அப்படின்ற காரணத்தினால மற்றவாளோட நல்லவனாக பழகி அவளையும் துன்புறுத்துறது அப்படின்றது துஷ்டனுடைய வேலை. அவனை பத்தி சொல்லக்கூடியதுதான் இந்த பத்ததி. ரொம்ப இந்த பத்ததியே ரொம்ப அழகா இருக்கும். சுவாமி தேசிகன் ரொம்ப அழகாகவே சாதிக்கிறார் இந்த பத்ததியில இருக்கக்கூடிய ஸ்லோகங்கள் எல்லாமே. பரசிந்தைக நிரதாஹ புத்ராதிஷ்வபி அசங்கினஹ யோகினாம் அனுகுர்வந்தி விசிருங்கலதியஸ்கலாஹ. பரசிந்தைக ரதாஹ, மற்றவாளை பற்றியே நினைத்துக் கொண்டிருக்கவன் துஷ்டன். இந்த ஸ்லோகத்தினால சுவாமி தேசிகன் துஷ்டர்களுக்கும் யோகிகளுக்கும் ஒரு ஒத்துமையை சொல்றார் இந்த இடத்துல. சில சமயங்கள்ல பார்த்தால் யோகியும் துஷ்டனும் ஒண்ணுதான். என்னென்ன அம்சங்கள்ல அப்படின்னு பார்த்தால், பரசிந்தைக ரதாக, பரஹ அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு ரெண்டு விதமாக பொருள் சொல்ல முடியும். பரஹா அப்படின்னால் பெருமாள்னு அர்த்தம், பரஹா அப்படின்னால் மற்றவன் அர்த்தம். பரசிந்தைக ரதாக, மற்றவனை பற்றியே நினைத்துக் கொண்டிருக்கக்கூடியவன் துஷ்டன். எம்பெருமான பற்றியே நினைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் யோகிகள். கம்சன் பரசிந்தைக ரதாக, அந்த இடத்துல பரனான கிருஷ்ணனை எம்பெருமான்னு நினைக்கல, தன் விரோதியாக இருக்கக்கூடிய கிருஷ்ணனை பத்தியே நினைச்சிட்டு இருந்தான். வேடிக்கையா பெரியவாள் சொல்லுவா, பாகவதத்துல கிருஷ்ணன் அதிகமாக நினைச்சது யாரா அப்படின்னா கம்சன் தான். தூங்கும் பொழுதும் நடக்கும் பொழுதும் பேசும் பொழுதும் சாப்பிடும் பொழுதும் எல்லா சந்தர்ப்பங்கள்லயும் அவன் கிருஷ்ணனை நினைச்சே வாழ்ந்தான்னு சொல்றான். அப்படி பரசிந்தைக்க ரதாக, மற்றவர்களை பத்தியே நினைக்கக்கூடியவர்கள், எப்ப அவனை அழிக்கலாம்னு காத்து கொண்டிருக்கக்கூடியவர்கள், அப்படிப்பட்ட சந்தர்ப்பங்கள்ல துஷ்டர்களும் யோகிகளும் ஒப்பாவார்கள் அப்படின்னு சுவாமி தேசிகன் பரிகாசம் பண்றார் துஷ்டர்கள் இந்த ஸ்லோகத்தினால. கலனையும் நமஸ்காரம் பண்ணானா ஒரு கவி. கலனை எப்படி நமஸ்காரம் பண்றது அப்படின்னால், அவனை நமஸ்காரம் பண்ணிட்டா ஒரு பிரச்சனையும் இல்லைன்னா, இல்லைனா அவன் ஏதாவது ஒன்று தொந்தரவு கொடுத்துட்டே இருப்பான். பரன் அப்படின்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி பிரம்மத்துக்கு பேர். இந்த ஸ்லோகப்படி பார்த்தால் புத்திராதிஷ்வபி அசங்கினா, யோகிகளும் புத்திர பௌத்திராதிகளிடத்துல ஒரு ஸ்நேகத்தோட இருக்க மாட்டா. ஏன்னா சர்வதா பிரம்ம விஷயமாவே சிந்திக்கக்கூடியதுனால அவளுக்கு இந்த பந்து ஜனங்கள் மேல ஒரு ஈர்ப்பு வராது. துஷ்டனுக்கும் ஈர்ப்பு வராது. ஐயோ பிள்ளை பாசம், மனைவி பாசம், பௌத்திராதிகள் பாசம், அதனால அவளுடைய சிரேயஸ்க்காக நம்ம இனிமேல் வாழணும், அடுத்தவனுடைய குடியெல்லாம் கெடுக்கக்கூடாது, நாம பாட்டுக்கு நம்ம வாழலாம், இனிவரும் காலங்களிலாவது நாம் பகவத் சிந்தைக்க ரத்தனா இருந்துட்டு பெருமாளை சேவிச்சுட்டு நிச்சயம் கோவிலுக்கு போயிட்டு பெருமாளை சேவிச்சுட்டு இருக்கலாம், காலத்தை இப்படி அடுத்தவன் குடிய கெடுக்கிறதுல சிந்தையை செலுத்தாமல் பெருமாள் விஷயமான சிந்தனையை செலுத்தலாம் அப்படின்ற எண்ணம் வரவே வராது துஷ்டனுக்கும். அப்படி இந்த மாதிரியான சந்தர்ப்பங்கள்ல பெருமாளும் பரனும் துஷ்டனும் யோகிகளும் ஒன்னா இருக்காருன்னு சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். இதுக்கு உத்தமூர் சுவாமி அநேக அர்த்தங்கள் சாதிச்சிருக்கார். இது நல்லவர்கள் விஷயத்துல பார்த்தால் விபீஷணன் அர்த்தம் ரொம்ப ஸ்பஷ்டமா புரிஞ்சிருது. சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனே நான் விபீஷணன், நிவேதயத மாம் க்ஷிப்ரம், விபீஷணம் உபஸ்திதம் சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனே. எம்பெருமான் விஷயங்கள்லயே அவனுக்கு சிந்தனை. பாலபாட்டம் ஒன்று இருக்கு, ராமோதந்தம்னு சொல்லிட்டு சம்ஸ்கிருதத்தில், அதில் பார்த்தால் ஒரு ஸ்லோகம் வரும். இது வால்மீகியும் சொல்றார் இந்த விஷயத்தை. மனிதர்களை காட்டிலும் மற்றவர்களாலே எனக்கு அழிக்க முடியாத ஒரு வரத்தை கொடுன்னு நான் பிரம்மாவை பார்த்து ராவணன். கும்பகர்ணன் கேட்டான், நிர்தேவத்துவ இச்சையா நித்ராவத்துவம்னு கேட்டான். தேவர்களே இல்லாத உலகத்தை கொடுன்னு சொல்லிட்டு அவன் தூக்கத்தை கேட்டான் கும்பகர்ணன். விபீஷணன், விபீஷணோ விஷ்ணு பக்தி வௌரிரேனர், விபீஷணன் விஷ்ணு பக்தியை கேட்டான். இந்த ஜென்மத்தில் மாத்திரம் இல்லை, இனி வரும் காலங்களில் எல்லா சந்தர்ப்பங்களிலும் எனக்கு விஷ்ணு பக்தியே கொடு அப்படின்னு கேட்டான் விபீஷணன். அதனால எப்பொழுதுமே பெருமாளையே நினைத்துக் கொண்டிருக்கக்கூடியவன் விபீஷணன். அதற்கான சான்ஸ், பெருமாளுடையோடு சேர்றதுக்கான சந்தர்ப்பம் எப்போ அமைஞ்சது அப்படின்னா, ராவணன் வெளியில போடான்னு சொன்ன உடனே அமைஞ்சிருத்து. சர்வலோக சரண்யன் அப்படின்னுட்டான். அழகான ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தை எப்படி அன்வயமான படுத்தினாலும் பொருள் தரும். அவ்வளவு அழகான ஸ்லோகம் இந்த ஸ்லோகம். அப்படி எம்பெருமான் இடத்திலேயே அவன் மனசை வைத்தவனானபடினாலே சம்சார பந்தத்து மேல பரித்தியக்தா மயா லங்கான்னு சொல்றான் வானரர்கள்ட்ட. எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து நிக்கிறேன். அப்ப எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தான். ஆகாசத்துல நின்று எதிர்பார்த்தவன் எல்லாத்தையும். கலன் அப்படின்னால் ஒரு பொருள், இந்த துஷ்டர சொல்ற மாதிரி ஒரு பொருள் கலகம் அப்படின்னால் நல்ல விஷயத்தையும் சொல்லும். அதனால அவனும் கலன்தான். ஆகாசத்துல நின்று கொண்டு எம்பெருமானுடைய அருளை எதிர்பார்த்தபடினாலே அவன் கலன் அப்படின்னு சொன்னான். இதையே கெட்டவர்கள் விஷயத்திலையும் பார்க்கலாம். துரியோதன துச்சாதன ஆதி விஷயங்கள்ல கர்ணன் விஷயமா பார்க்கலாம். நல்லவனா இருந்தாலும் கூட அவன் புத்தி கெட்டவனோட சேர்ந்தபடினால, கூட இருந்தே கர்ணனுடைய மனசை மாற்றி மாற்றி மாற்றி பேசி பேசி பேசி அவனை கெட்டவனாகவே மாற்றினார்கள். அவன் நல்லவனாகத்தான் இருந்தான், ஆனால் திரௌபதி விஷயத்தில் அவனுக்கும் கெட்ட எண்ணத்தை உண்டு பண்ணார்கள் துரியோதனாதிகள். அப்படி கூடவே இருந்து நல்லவர்களை கெடுக்கக்கூடியவன் கலன். ஆகையினால சுவாமி தேசிகன் இன்னும் வேதாந்த தத்துவ ஞானங்கள்லாம், இந்த வேதாந்த தத்துவார்த்தங்கள்லாம் இந்த ஸ்லோகத்தில் ரொம்ப அழகாகவே சொல்லியிருக்காரு வியாக்கியானத்தில் உத்தமூர் சுவாமி. பட்டபா சுவாமியினுடைய வியாக்கியானம் அது. அதனால சுவாமி தேசிகன் இந்த பத்தத்தில் கலன் துஷ்டனை பற்றி சொல்றார். முதல் ஸ்லோகத்திலேயே துஷ்டர்களுக்கும் யோகிகளுக்கும் இருக்க ஒத்துமையை சொல்லிட்டு, பரசிந்தைக்கராத்தாக பெருமாள் விஷயமாகவே சிந்தித்துக் கொண்டிருப்பவர்கள் யோகிகள், மற்றவர்களை எப்படி அழிக்கலாம் என்று சிந்தித்துக் கொண்டிருப்பவர்கள் துஷ்டர்கள். ஆகையினாலே நாம் துஷ்டர்களாக இருக்கக்கூடாது, யோகிகளாக முயற்சி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதோடு இந்த ஸ்லோகத்தை பூர்த்தி பண்ணிக்கிறேன். தாசன்.